கொண்டுதான் இன்றைய நெஞ்சிலே சஞ்சலா சம்பமாயின் சங்கைதான் ஒன்றுதான் இன்றைய நெஞ்சிலே சஞ்சலா சம்பமாயின் சந்தொடே குங்குமாலங்குதா அடம்பரா சந்தொடே குங்குமாலங்குதா அடம்பரா சம்பிரமா மங்கைமார் பொங்கை சேர் அங்க மோகங்களால் பம்பிலே துன்புறாமே மங்கைமார் பொங்கை சேர் அங்க மோகங்களால் பம்பிலே துன்புறாமே பண்புகா நின் சரூபம் பிரகாசம் கொடே பண்புகா நின் சரூபம் பிரகாசம் கொடே அன்பு நீ அன்பிலாள் வாய் ஆய் கங்கை சூடும் பிரான் ஐந்தனே அந்தனே கந்தனே இஞ்சயூரா தம்பியா நின்றனோ கங்கதா சென்றவா தம்பியா நின்றனோ கங்கதா சென்றவா கண்டல்லேசன் சொல்வீரா செங்கை வேல் வெற்றி வேல் கொண்டு சூ போன்றவே சென்று மோதும் பிரதாபா நந்தவேல் செங்கன்மால் பங்கஜா நந்தொழா நந்தவேல் செந்தில் வாழ் தம்பிரானே ஏ செந்தில் வாழ் தம்பிரானே